காரணே இதாப்பட்டு தரிய பெரிதாய் ஒரு பேரலை வந்து தாக்குதே இருவழியில் வலியாய் இது இன்பமா என்னாகுவோ இவள் யாரோ வாசனை அகிலா இவள் பார்ப்பது ஆண்டவன் செய்யலா யாரோ யாரோ இவள்.